அடுத்ததாக பிராணப்பிரதிஷ்டை. லக்ஷ்மி குபேரர்களின் ஜீவன் கலசத்திலும் யந்திரத்திலும் சாநித்தியம் ஆவதாக பாவனை செய்யவும். ஓம் அஸ்ய ஸ்ரீ பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹ ரிஷயஹ. தலையை தொடவும். ரிக் யஜுசாம அதர்வாணி சந்தாம்சி என்று சொல்லி மூக்கு நுனியை தொடவும். சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணி பிராணசக்தி பராதேவதா என்று சொல்லி ஹிருதயத்தை தொடவும். ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ரோம் கீலகம் பிராணப்பிரதிஷ்டாபனே விநியோகா என்று பிரார்த்தனை செய்யவும். ஓம் ஆம் அங்குஷ்டாப்யாம் நமஹ ஹ்ரீம் தர்ஜனீப்யாம் நமஹ க்ரோம் மத்யமாப்யாம் நமஹ ஆம் அநாமிகாப்யாம் நமஹ ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ க்ரோம் கரதலகரப்ருஷ்டாப்யாம் நமஹ ஆம் ஹ்ருதயாய நமஹ ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா க்ரோம் சிகாயை வஷட் ஆம் கவசாய ஹும் ஹ்ரீம் நேத்ரத்ரயாய வௌஷட் க்ரோம் அஸ்த்ராய ஃபட் பூர்புவஸ்ஸுவரோமிதி திக்பந்தஹ த்யானம். பின்வரும் மந்திரங்களை சொல்லி கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு தீர்த்தத்துடன் யந்திரத்தின் மீது சொட்டு சொட்டாக ஜலம் விடவும். ஓம் ரக்தாம்போதிஸ்தபோதோல்லசதருணசரோஜாதிரூடாகராப்ஜை பாஷம் கோதண்டமிக்ஷூத்பவமணிகுணமப்யங்குஷம் பஞ்சபாணானே பிப்ராணாஸ்ருக்கபாலம் த்ரிநயனலசிதாபீனவக்ஷோருகாட்யா தேவி பாலார்க்கவர்ணா பவது சுககரீ ப்ராணசக்திஃ பரானஹ. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் அம் யம் ரம் லம் வம் ஷம் ஷம் சம் ஹம் லம் க்ஷம் அஹ ஹம்சஸ்ஸோஹம் ஹம்சஹ ஹம்சஸ்ஸோஹம் ஹம்சஹ அஸ்யாம் மூர்த்தௌ ஜீவஸ்திஷ்டது அஸ்யாம் மூர்த்தௌ சர்வேந்திரியாணி வாங் மனஹ த்வக் சக்ஷுஹு ஸ்ரோத்ர ஜிஹ்வாக்ரான பாணிபாத பாயூபஸ்தானி இஹ ஆகத்ய ஸ்வஸ்தி சுகம் சிரம் திஷ்டந்து ஸ்வாஹா என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதை இவைகளை தீர்த்தத்துடன் யந்திரத்தின் மீது சொட்டு சொட்டாக விடவும். அசூனீதே புனரஸ்மாசு சக்ஷுஃ புனஃப் பிராணமிகனோ தேஹி போகம் ஜ்யோக் பஷ்யேம சூர்ய முச்சரந்தமனுமதே மிருடயான ஸ்வஸ்தி ஆவாஹிதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருத்தோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ சுப்ரசன்னோ பவ சுமுகோ பவ வரதோ பவ பிரசீத பிரசீத ஸ்வாமின் சர்வ ஜகன்நாத யாவத் பூஜாவசானகம் தாவத்வம் ப்ரீதிபாவேன யந்த்ரேஸ்மின் சந்நிதிம் குரு. தேவி சர்வஜகன்மாதா யாவத் பூஜாவசானகம் தாவத்வம் ப்ரீதிபாவேன யந்த்ரேஸ்மின் சந்நிதிம் குரு என்று பிரார்த்தனை செய்து வாழைப்பழம் பால் ஏதாவது ஒன்றை நிவேதனம் செய்யவும்.